శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. శ్రీ యాదవాభ్యుదయం என்கிற மகாகாவியம் விட்டு விட்டு அனுபவிச்சிருக்கோம். முதல் சர்க்கத்துல 46 ஸ்லோகம் வரைக்கும் ஆச்சு. நினைந்த எல்லா பொருள்களுக்கும் வித்தாய் அப்படின்னு பாசுரத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். சொரூபத்துல மாறுதலின்றி மனத்தினாலேயே செய்யப்படக்கூடிய சங்கல்ப ஞானத்தை உடையது பகவானுடைய பரத்வம். அப்படி எம்பெருமானுடைய மகிமை அபரிச்சேத்தியம், அதாவது அளவிட முடியாதது என்று அனுபவித்தோம். மேலும் கூறும் பொழுது 47வது ஸ்லோகம், அமிதஸ்ய மகிம்னஸ்தே ப்ரயாதும் பாரமிச்சதாம் இததா வேதபாந்தானாம் யத்ர சாயம் க்ருஹாகதிஹி. வேதங்கள் ஒரு வழிபோக்கர்கள் போல, அது என்ன பண்றது, அளவிடம் பட முடியாத பகவானுடைய மேன்மையுடைய முடிவு அதை காண விரும்புறது. அப்போ என்ன பண்றதா, சாயங்காலம் வேளையில எந்த இடமோ அங்க தங்கிறது, திரும்பவும் மறுநாள் தொடர்ந்து பகவானுடைய பெருமைய கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றது. ஆனால் அது என்ன ஆறுதுன்னால், எத்தனை காலம் நடந்தாலும் அந்த நடை வீணாகத்தான் போறது. பகவானுடைய மேன்மையினுடைய முடிவை காண முடியவில்லை அப்படின்ற முடிவுக்குத்தான் வரவேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல வரும்பொழுது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அந்த வேத வாக்கியத்தினுடைய மொழிபெயர்ப்பாக கலியன் அருளி செய்யும் பொழுது, நந்தா விளக்கே அளர்த்தற்கறியாய், அனந்தம் அதன் தமிழ் அளர்த்தற்கு அறியாய் அப்படின்னு. பார்த்தனுக்கு அருள் செய்வதற்காக பள்ளி கொண்ட க்ஷேத்திரம் பார்த்தன் பள்ளி அப்படின்னு க்ஷேத்திரம். அதுல வந்து வரும்பொழுது ஆழ்வார் என்ன சாதிக்கிறார், நான்மறைகள் தேடியோடும் செல்வன் அப்படின்னு. மேலும் செல்வ மல்கு மறையோர் நாங்கை தேவதேவன் என்று ஓதி பார்த்தன் பள்ளி பாடுவாளே அப்படின்னு வாக்கியம். எல்லாம் திருமங்கை மன்னனுடைய பாசுரம். நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் அப்படின்னு இன்னொரு இடத்துல. இதெல்லாம் பெரிய திருமொழி 4வது பத்தில் வரக்கூடிய பாசுரம். ஞாலமெல்லாம் அமுது செய்து நான்மறையும் தொடராத பாலகனாய் ஆலிலையில் பள்ளி கொள்ளும் பரமனிடம். என்ன ஆச்சரியமான வாக்கியம் பாருங்க, ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேடும் உண்டான் அரங்கத் தரவினனையான் என்று பாண்பெருமாளுடைய வாக்கியம். இங்க இப்போ எரை முழுங்கின பாம்புன்னு சொல்லுவான், அது அந்த வயரை பார்த்தா தெரியும் நிறைய இருக்கிறது. ஆனால் இங்க எம்பெருமான் அகடித கட்டண சாமர்த்தியத்தோடு கூடின எம்பெருமான் ஞாலமெல்லாம் அமுது செய்து நான்மறையும் தொடராத. தொடர்ந்து போக முடியல பாலகனாய். ஆனா இவன் என்னமோ பாலகனா இருக்கான். எதுல? ஆளிலையில் பள்ளி கொள்ளும் பரமனிடம். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னால், திருக்கோவலூர் பாசுரத்துல திருமங்கை மன்னனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னால், மஞ்சாடு வரையேடும் கடல்களேடும் மற்றும் விண்ணகமும் மண்ணகமும் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் இளந்தளிர்மேல் கண் வளர்ந்த ஈசன் தன்னை. இளந்தளிராத ஆலல அதுவே சின்னது, அதுலேயும் இளந்தளிர் அப்படின்னு. இந்த மாதிரி அவ்வளவு லோக மொத்தத்தையும் தன்னுடைய வயத்துல வச்சுண்டு, வடதள தேவகி ஜடர ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல சுவாமி பராசர பட்டருடைய அனுபவம் அந்த மாதிரி. வடதள தேவகி ஜடர, தேவகியினுடைய வயத்துல வடதளம்னா ஆளிலை. அதுக்கப்புறம் நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வர். இதெல்லாம் வச்சுண்டு சுவாமி தேசிகன் இதே எம்பெருமான பத்தி கோபால விம்சதியில வரும்பொழுது, நிகட்டேஷு நிஷாமயாமி நித்யம் நிகமாந்தை ரதுநாபி மிருக்யமானம். அது இன்னும் கிடைக்கல, தேடிண்டே இருக்கு. அதுநாபி இப்பையும் உப்புலியப்பன் தன்னப்பார் இல்லப்பன் அந்த பாசுரத்துல வரும்பொழுது ஆழ்வார், பாரேழ் கடலேடு மலையேழுமாய் சீர்கெழும் இவ்வுலகேழும் எல்லாம் ஆர்கெழு வயிற்றினில் அடக்கி நின்றங்கு ஓர் எழுத்து ஓர் உருவானவனே. அக்ஷரான மகாரோஸ்மி. வேதம் சொல்லும் பொழுது பிரளய காலத்துல தன்னுடைய வயத்துல வச்சு எம்பெருமான் காப்பாத்துகிறான். தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய யஃ பரஸ்ஸ மகேஸ்வரஹ. அந்த ஸ்ருதி வாக்கியத்தை அனுசரித்து ஓர் எழுத்து அப்படின்னு இங்க ஆழ்வார். மகா பிரளய காலத்துல எம்பெருமான் என்ன பண்றார், இந்த லோகம் முழுவதையும் ஒரு இளந்தம் பழத்தை வாயில் போட்டுக் கொள்வது போல் போட்டுக்கிற. கிரசேது சம்ஹார சமயே ஜகத் ஸ்தாவர ஜங்கமம் லீலையா யஸ்து பகவான் கச்ச சரணம் ஹரிம். கர்ப்போபனிஷத் அந்த மந்திரமானது இப்படி சொல்றது. கஸ்யோதரே ஹர விரிஞ்ச முக பிரபஞ்சஹா. இது ஸ்ரீ ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்ன ஸ்லோகம் 14வது ஸ்லோகம். அதுல வரும்பொழுது இந்த விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறார். அதுல எல்லாம் அடக்கம். ஹர விரிஞ்ச முக பிரபஞ்சஹா, சிவன் விரிஞ்சன்றதுனால பிரம்மா, பிரபஞ்சம்ன்றதுனால எல்லாம். இந்த எம்பெருமான் பற்றி சொல்லும் பொழுது திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள் அவரை பாடும் பொழுது கலியன், வேள்வியை விளக்கின் ஒளிதன்னை மறையோர் தங்கள் கண்ணினை அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவம். இதுல இந்த 10 பாசுரத்துல விசேஷம் என்னன்னால், எம்பெருமான் விபூத்தியத்தியாயம் எல்லாம் தன்னுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணும்போது சாதிக்கிறார். அந்த விஷயம் 10வது அத்தியாயத்துல வரும். விட்டவியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து. ஒவ்வொரு பொருளையும் உயர்ந்த தன்மை தான் தான் அப்படின்ற இதுல ஏதா இது அத்தனையும் வந்து நான் தாங்கிட்டு இருக்கேன்னால் நம்மளால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவுதான் தாங்க முடியும், அதுக்கு மேல முடியாது. எம்பெருமான் அப்படி இல்லை. விஷ்டவியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து. தன்னுடைய சக்தியில ஒரு அம்சத்தினால அத்தையும் தாங்கி கொண்டிருப்பதாக எம்பெருமான் கீதையில் அருளி செய்கிறார். அந்த 10வது அத்தியாயத்துல உயர்ந்த வஸ்து, அந்த உயர்ந்த வஸ்துவில இருக்கிற உயர்ந்த தன்மை எப்படி சொல்றாரோ அந்த கிரமத்துல இந்த திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்து 10 பாசுரத்திலையும் திருமங்கை ஆழ்வார் உயர்ந்தவற்றைய எம்பெருமானுடைய அம்சம் இருக்கு. எப்படி போல என்னால் திரிபுர சம்ஹாரத்துல எல்லா தேவதைகளும் ருத்ரனுக்கு சகாயம் பண்ணார், அதனால அவனால திரிபுராள் அசுராள் அவளை சம்ஹாரம் பண்ண முடிந்தது. அது வந்து இத பண்ணினால் தனக்கு ஒரு நிலை வேண்டும்னு கேட்டு பெற்றான், உபசம்வாதம் என்று பெயர். அகமேவ பசு நாம் ஈசைஹி, பசுக்களுக்கெல்லாம் நான் தலைவனாக இருக்கும் நிலையை எனக்கு தர வேண்டும், இந்த திரிபுரால நான் சம்ஹாரம் பண்ணினால் அப்படின்னு கேட்டு பெற்றது. அதுல அவாவா ஒவ்வொரு சகாயம் பண்ணினால் பகவான் என்னவா இருந்தார் அப்படின்னால் விஷ்ணு தேஜன இதி, அந்த ஊக்கு அம்பு நுனியில இருக்கிற ஊக்கா எம்பெருமான் இருந்தார். அதனால் ருத்ரனால சிவனால திரிபுராள் அவளை மூன்று புறம் ஊற போல இருக்கக்கூடிய அசுரால சம்ஹாரம் பண்ண முடிந்தது. அப்படி எம்பெருமான் தன்னுடைய சக்தின ஒரு லவ லேசத்தினால லோகம் மொத்தத்தையும் தாங்குகிறார் அப்படின்னு விபூத்தி அத்தியாயத்துல அருளி செய்த விஷயத்தினுடைய மொழிபெயர்ப்பாக இந்த திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாளை பத்தின திருமங்கையாழ்வார் அனுபவம். அமிதஸ்ய மகிம் நஸ்தே பிரயாதும் பாரமிச்சதாம் விததா வேத பாந்தானாம் யத்ர சாயம் திருகாகதிஹி. Thank you.